பழத்தின் முடிவுல யாரு பேசப்படுகிறான் அப்படின்னு கேட்டோம்னாக்க ரங்கநாதன் பேசப்படுகிறான் என்று பாலிசா தேவியானது பக்தர்களுக்கெல்லாம் உபதேசிக்கிறதோ என்று உத்தேசிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. அதோட கூட இந்த யோகம் பண்றால யோகம் பண்ணுகின்ற காலத்துல மகர்ஷிகள் யோகிகள் இவெல்லாம் என்ன பண்ணுவா, மனசுல தியானம் பண்ணிட்டு பெருமாளை தியானம் பண்ணிட்டே இருப்பான். அவன் பிரணவத்தை உபாசனம் பண்றான். பிரணவத்தை உபாசனம் பண்ற காலத்துல மனசுக்குள்ள சூட்சமச்சாரணம் பண்றான். அதாவது நமக்கு வெளியில காது கேட்காதபடி பிரணவத்தை சொல்லிட்டே இருப்பான். அப்படி சொல்லிட்டு இருக்கிற காலத்துல மூச்சு உள்ள இருக்கான பிராணவாயு இருக்கேன், பிராணவாயுவானது உள்ள அங்கேயும் இங்கேயும் சஞ்சரிச்சுட்டே இருக்கும். அந்த பிராணவாயு சஞ்சாரத்தினால ஒரு சப்தம் ஏற்படும். அந்த சப்தம் எப்ப நிக்கிறதோ, அதாவது முழுக்க மூச்சை நன்றாக அடக்கி அவர்கள் பகவானை தியானம் பண்ணுகின்ற காலத்துல அந்த பிராணவாயுடைய சஞ்சாரத்தினுடைய சப்தமும் நின்றுவிடும். அப்படி நிக்கிற காலத்துல ஏகாந்தம் அப்படியே தியானம் பண்ற காலத்துல பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டவனாக்க அவளுக்கெல்லாம் தன்னுடைய சுரூபத்தை காட்டுவார் கொஞ்சம் போகும். அதனால பகவத் ஸ்வரூப பிரகாசமானது கடைசியில முடிவு காலத்துல ஏற்படுகிறது. அது எந்த பகவத் ஸ்வரூபத்தினுடைய பிரகாசம் அப்படின்னு கேட்டாக்க ரங்கநாதனுடைய சுரூப பிரகாசம் தான் அந்த யோகிகளுக்கெல்லாம் அப்பொழுது கிடைக்கிறது என்று பாதுகாதேவி சொல்வது போல இந்த ஸ்லோகத்துல வர்ணித்தபடி சாதாரணேஷு வயோஹோ மணிபாதரக்ஷே தேவஸ்ய தானவரி போஹோ த்ரிஷு விக்ரமேஷு அத்யாபிசிஞ்சிதமிஷாத் அனுவர்த்தமானம் நியூனாதிகத்வ விஷயம் கலகம் பிரதீமஹா. ஸ்லோகம் 428. சாதாரணேஷு இவையோ மணிபாதரக்ஷே தேவஸ்ய தானவரிபோ த்ரிஷு விக்ரமேஷு அத்யாபி சிஞ்சிதமிஷாத் அனுவர்த்தமானம் நியூனாதிகத்வ விஷயம் கலகம் பிரதீமஹா. ஸ்லோகம் 428. சாதாரணேஷு இவையோ மணிபாதரக்ஷே தேவஸ்ய தானவரிபோ த்ரிஷு விக்ரமேஷு அத்யாபி சிஞ்சிதமிஷாத் அனுவர்த்தமானம் நியூனாதிகத்வ விஷயம் கலகம் பிரதீமஹா. ஸ்லோகம் சாதாரணேஷு வயோஹு மணிபாதரக்ஷே ரத்னமயமான பாதுகாதேவியே, நீங்க அடியிருப்பு வைக்கிறல இது பொதுவா தான் இருக்கு. பெருமாள் வலதுடைய தூக்கி வச்சா வலது பாதைக்கு ஒரு அடி வைப்பு வருது, இடதுடைய தூக்கி வச்சா இடதுடைய அதில் உள்ள பாதைக்கு ஒரு அடி வைப்பு வருது. ஆக இதை மாதிரி பெருமாள் நடக்கிறார். ஆனா அடி வைப்புங்கிறது சாதாரணம் தெரிஞ்சா, பெருமாள் அடி வைக்கிச்சா எதை முன்னாடி வைக்கிறாரோ அந்த அடி வைப்பு முன்னாடி, சில சமயம் இடது கால தூக்கி வச்சார்னா இடது வைப்பு அடி, இப்படி சொல்லலாம். ஆனா இந்த அடி வைப்புல ஒரு பெருமை இருக்கு. என்ன ஆச்சு, இந்த பாதுகாதேவி இருக்காளோ இல்லையோ, வலது பாதுகையினுடைய பாதுகை இடது பாதுகைன்னு இவா ரெண்டு பேரும் கலகம் பண்றாளோன்னு சொல்ல முடியா இருக்குங்கிறாரு சுவாமி. இவா பெருமாள் நடக்க ஆரம்பிச்சோடனே ஒலி கேட்டது. ஒலி கேட்டா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஒலி ஒரு தினசா இருக்கே அப்படின்னு ஊகிச்சாரு சுவாமி. என்ன தினசா இருக்கு அப்படின்னா, சண்டை போடுறது மாதிரி இருக்கு, ஒத்தருக்கு ஒத்தர் கோபிச்சுன்னு கலகம் பண்றாப்புல இருக்கு அப்படின்னு நினைச்சாரு சுவாமி. ஏன் என்ன சண்டை வந்தது இங்க அப்படின்னு கேட்டவனா, தேவஸ்ய தானவர் போகோ த்ரிஷு விக்ரமேஷு, தானவன் ஆறு மகாபலி, அவனுக்கு ரிபு சத்ரு ஆறு ரங்கநாதன், அப்பேற்பட்ட தேவஸ்ய ரங்கநாதனுடைய த்ரிஷு விக்ரமேஷு ஒரு சந்தர்ப்பத்தில் மூணு அடி வச்சா அப்போ அடி வைக்கிற காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டவனா, அப்ப கேட்டது இடது திருவடி கேட்கறது வலது இடது பாதிக்கோ வலது பாதிக்க பார்த்து கேட்கறது, மூணு அடி வச்சா பெருமாள், இதுவோ பிரசித்தமான அவதாரம், தெரியப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தில் உனக்கு ரெண்டு அடி வைப்பு கிடைச்சது, எப்படி முதல்ல பூமியை ஒரு அடியால் அளந்தார், அப்புறம் ரெண்டாவது அடியால வானத்தை ஆகாசத்தை அளந்தார், அப்புறம் மூணாவது அடிக்கு இடமில்லாத போகவே அந்த இவனுடைய ஜானவனுடைய தலை மேல அதை வச்சார், பலியினுடைய தலை மேல வச்சார். ஆக இப்போ வலதுகால என்ன பண்ணார், மறுபடியும் பலியினுடைய தலைமையில வச்சதுனால வலது பாதைக்கு ரெண்டு அடிவைப்பு கிடைச்சது, இடது பாதைக்கு ஒரு அடிவைப்பு தான் கிடைச்சது. அதனால இடது பாதை கேட்கறது, பாதிக்கையே நீ என்னோட இப்படியே இருந்து என்னை ஏமாற்றி விடுறீங்க அப்போ போ அப்படின்னு என்னன்னு கேட்டார். என்னவா இது மாதிரி திருவிக்ரம அவதாரம் கொடுக்கிற காலத்துல நீ ரெண்டு அடி வைப்பு ஒன்று கிடைச்சி விடுச்சு என்னார். ஆமா என்ன பண்றது, அடி வைப்புங்கிறது மூணு அடி வைப்பு தான் இங்கே இருக்கு, பாதையோ ரெண்டு பேர் இருக்கா தெரிஞ்சுதா, ரெண்டு பேருக்கு சமமாக மூணு அடி வைப்பு எங்கேயாவது பிரிக்க முடியுமோ, முடிக்க முடியாது. ஆகினால ஒத்தருக்கு ரெண்டு அடி வைப்பும் ஒத்தருக்கு ஒரு அடி வைப்பும் தான் பெருமாளால கொடுக்க முடிஞ்சது. அப்போ அந்த இடதுவாதிய கேட்கறது, உனக்கு ரெண்டு அடி வைப்பு நீ வாங்கிட்டியே, நீ ரொம்ப கெட்டிக்காரி, என்ன ஏமாத்தி விட்டியே அப்படி இருந்தார். நான் என்ன பண்றது, பெருமாள் தானே வச்சார், என்ன நீ ஒன்ன நான் வாண்டான்னு சொன்னேன்னா நீ பெருமாளுடைய வலதுருவடியை பிரார்த்திச்சு நீ கொஞ்சம் பெரும்பாத இடதுருவடியே வரட்டும், எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்கோ அப்படின்னு இடதுருவடியை பாதி பிரார்த்திச்சு இடதுருவடிய மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தலைவலை வைக்க முடியாது பண்ணப்படாதோ, அப்படி பண்ணாம அந்த சமயத்தை விட்டாலாம், விட்டுட்டு இப்ப என்னோட சண்டை போடுறா இவ அப்படின்னா வலது பாதுங்க. அதுக்கு இடதுவாதிகள் சொன்னா, நீ ஏன் இடது திருவடிய பிரார்த்திச்சு மீண்டும் அது வலவாதி சக்கரத்துக்கு தலையிலேயே வைக்க முடியாது, ஏன் நீ கேட்கப்படாது அப்படின்னு கேட்டான். நான் என்ன கேட்கறது, நீ தான் மேல்நாடி இருக்க வலது பாதுங்க, அதனால நீ சொல்லலாம் இல்லையா, என்ன வலது உங்க உன் பாதிகையை பார்த்து இப்ப திருவடியை பார்த்து நீர் இப்ப கிளம்ப வேண்டாம், அடி வைக்க வேண்டாம், இட திருவடியே வைக்கட்டும் அப்படின்னு சொல்லலாமோ இல்லையா, நீ என்ன அது சொல்லாம இன்னும் என்ன ஏமாத்தி விட்டீங்க அப்படின்னு ஒத்தருக்கு ஒத்தர் கலகம் பண்ணுவது போல இருக்கு அப்படின்னு. அத்யாபி சிஞ்சிதமிசாது அனுவர்த்தமானம். அப்ப ஏற்பட்ட கலகம் இப்போ உடலையா, ஏன் பெருமாள் நடக்கச்செல்லாம் அந்த ஒலி கேட்கறது, அந்த ஒலி என்ன அப்படின்னு கேட்டவானா, நியூனாதிகத்துவ விஷயம் கலகம் பிரதீமகா, ஒத்தருக்கு குறைச்சல், ஒருத்தருக்கு கூட அடிவைப்பு, ஒருத்தருக்கு ரெண்டு அடிவைப்பு, ஒருத்தருக்கு ஒரு அடிவைப்பு தான் கிடைச்சது, அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கே அந்த பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கலகம் சண்டையிடுறது சச்சரவு விடுறது போல இருக்கு உன்னுடைய ஒலி என்று வர்ணிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. இப்படி கலகம் விடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த அடிவைப்புங்கிறது ரொம்ப ஒசந்தது. அவதாரங்களுக்குள்ள வாமன அவதாரம் இருக்கு, ரொம்ப ஒசந்த அவதாரம், எல்லா ஆழ்வார்களும் அவரை பத்தி பிரமாதமா பேசியிருக்காங்க. அதனால அந்த பிரதானமான அடிவைப்புல தனக்கு பங்கு இல்லையேன்னு அது சண்டை போட்டது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆழ்வார்கள்லாம் எப்படி ஈடுபடுறா அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருக என மாவலியை சிறையில் வைத்து வைத்த தாளாளன் தாழனைவின்னு திருவங்கி ஆழ்வார் தெரிஞ்சா. ஒரு ஒரு சமயத்துல குரளனாக அதாவது குள்ளனாக பிரம்மச்சாரியாக அவதரிச்சு, நீ என்ன பண்ண, எனக்கு கொஞ்சம் போறோம் தங்கறதுக்கு இடம் வேண்டும்னு கேட்டு, அப்புறம் அடிக்கடி அலையட அலையக்கச்ச என்ன பண்ணிவிட்ட, ரெண்டடியாலேயே கீழ இருக்கிறதையும் மேல இருக்கிறதையும் அளந்து விட்டு ஒரு அடிக்கு இன்னொன்னு இன்னொரு அடி தான் அப்படின்னு அவனை கேட்டு, அவன் கொடுக்கலன்னு சொன்னா அவன் தலைமையில காலை வச்சு பாதாளத்துக்கு அனுப்பி சிறை வச்சுட்டேயே அப்படிங்கிறான். ஆக இந்த அவதாரத்தை பத்தி ஒரு கவி அழகாக பேசுகிறான், அதை நாம் அனுபவிச்சு பார்ப்போம் என்ன கேட்கிறான். கஸ்தும் பிரம்மன் அபூர்வம் கொசதவ வசதி யாஷிலா பிரம்ம சிருஷ்டி கஸ்தேநாத கைவ தவ பிதா நைவ ஜானே நைவ தாத்தம் ஸ்மராமி கிந்தே வீஷ்டம் வதஸ்வ திரிபத பரிமதா பூமி அல்பம் கிமன்யது திரைலோக்கியம் தத்துஜானே பலிமிதி நிகதன் வாமனோ நசபாயாது. பலி சக்கரவர்த்திக்கும் வாமனனுக்கும் இந்த சம்பாவனைய சம்பாஷணைய இந்த கவி அழகாக வர்ணிக்கிறான். எப்படியாவது யாக நடத்தின்றது தான் மகாபலி சக்கரவர்த்தி. அப்ப கேட்டதெல்லாம் தானம் பண்ணிட்டு இருந்தான். அதற்கு முன்னாடி தேவர்கள் மகாபலி சக்கரவர்த்தி மூன்று லோகத்தையும் அபகரித்துக் கொண்டு இந்திரனுக்கோ எங்களுக்கோ ஒரு ஆஜ்யம் இல்லாமல் பண்ணிவிட்டான், நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம், எப்படியாவது மீட்டு தரணும் அப்படின்னு சரணாகி பண்ணார்கள் எம்பெருமானிடத்தில். பெருமாள் வாமனாவதாரம் எடுத்து என்ன பண்ணா, ஒவ்வொரு அவதாரத்திலேயும் சண்டை போட்டுதானே அவர்களுக்கு ஒத்தாசை பண்றோம், சண்டை இல்லாம ஒத்தாசை பண்ணுவோமே நினைச்சா போட்டுருக்கு. அதுக்காக வாமனன் அவதரிச்சு ஏன் கேட்டா, மகாபலி சக்கரவர்த்தி அனுஷ்டாதா வேதம் ஓதியம் தெரிஞ்சுதா நேர்மையா நடக்கக்கூடியவன் தான், ஆனா அதே சமயத்துல இந்திரனுடைய ராஜ்யத்தை புடிங்கிட்டான். அதனால அவங்ககிட்ட இருந்து அவனும் பக்தன், அவனை போய் நாம் அடிச்சு நொறுக்கி அத மாதிரி அவனை சம்ஹாரம் பண்ணப்படாது நம்ம. அதனால தானம் வாங்கியே லேசா வாங்கி கொடுத்துடலாம் திருவள்ளம் பற்றினார் பெருமாள். அதுக்காக என்ன பண்ணார், வாமனாவதாரம் எடுத்தார். வாமனாவதாரம் எடுத்து உபநயன ஆன உடனே பிரம்மச்சரியா ஒரு தாழங்குடைய பிடிச்சுக்கிண்டு கையில கமண்டல் எடுத்துக்கிண்டு கிருஷ்ணாஜினத்தினால தன் உடம்பெல்லாம் மூடிக்கிண்டு கிருஷ்ணாஜினேன சம்ரண்ணன் மதும் மற்றலாலயம் அப்படிங்கிறார் சுவாமி ஜெயசியம். அங்க வரச்ச பிராட்சி என்ன பண்ணலாம், திருமாரூர்ல பிராட்சி இருக்காள் அல்லவா, இவரோ பிரம்மச்சாரி. அதுக்காக என்ன பண்ணா, கிருஷ்ணாஜனத்தை போட்டு மாந்தோல் மாதிரி போட்டு அதை உபவீதம் மாதிரி போட்டுக்கிட்டு அதை மறைச்சு விட்டார் அவளை வெளியில பார்க்காம. அப்ப என்ன பண்ணா, அதை தள்ளிக்கிண்டு அப்படி எட்டி பார்க்க ஆரம்பிச்சாலாம். நாங்க போன பொருட்டு எட்டி எட்டி பார்த்துடாத, நீ பார்த்து உன்னுடைய கடாட்சம் வலிக்கு விழுந்து விடுத்தனாக்க அப்புறம் அவங்ககிட்ட இருந்து திருலோகத்தை நான் பிடுங்க முடியாது, வாங்க முடியாம போடும். அதனால கொஞ்சம் அடங்கினாப்புல நீ இருக்கணும், நானும் பிரம்மச்சாரி வெளியே தலைய காட்டாத அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு அங்கே இருந்து வந்தான். வந்த உடனே யாகசாலையில மகாபலி சக்கரவர்த்தி உட்காந்துருக்கான். அவனிடம் வந்த உடனே மகாபலி சக்கரவர்த்தி பார்த்தான், இவருடைய தேஜஸ் எல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. கூப்பிடுச்சே என்ன கேட்டான், கஸ்தம் பிரம்மன், பிரம்மன் பிராமணோத்தமரே நீர் யார், எங்க வந்தீர் அப்படின்னு கேட்டான். அபூர்வா, நானா, நான் அபூர்வம், புதியவன், இந்த ஊருக்கு புதிய அப்படின்னு வச்சுங்களேன், இந்த ஊருக்கு இப்பதான் நான் வரேன் அப்படின்னு. அபூர்வம், அபூர்வான்னு அர்த்தம், எனக்கு முன்னாடி உத்தரம் யாரும் இல்லை தெரிஞ்சா, அதனால அபூர்வம். கொஜதவ வசதிஹி, அவன் கேட்டான், நீங்க எங்க வாசம் பண்ற, உங்க வீடு எங்க இருக்கு, கிரகம் எங்க இருக்கு திருமாளிகை அப்படின்னு கேட்டான். அதுக்கு பதில் சொன்ன, யாக்கிலா பிரம்ம சிருஷ்டி, எனக்கு என்ன கஞ்சா சொல்லுவார், பிச்சைக்காரனுக்கு எல்லா இடம் சொந்தம், எங்க வேணாலும் படுத்துப்பாவான். அத மாதிரி யாக்கிலா பிரம்ம சிருஷ்டி, பிரம்மசக்தியில எவ்வளவு தூரம் இருக்க பூமி எல்லாமே எனக்கு படுக்கிற இடம் தான், எங்க வேணா படுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு அர்த்தம். அல்லது எச்சகிஞ்சி ஜெகத் சர்வம் யாக்கிய நாராயணஸ்திதா என்று உலகம் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறான் அப்படின்னால பிரம்மான் அத கூடமாக எல்லாமே பிரம்மசக்தி எல்லாமே எனக்கு இடம் தான் அப்படின்னு சாதிச்சாராம். அதுக்கப்புறம் கேட்டா, நீ சின்னவரா இருக்கு, கஸ்தேனா நமக்கு யாரு சாதம் போட்டு காப்பாத்துறவா, யாரு நீ யாரு ஆசிரிச்சிருக்க, எங்க இருக்கு அப்படின்னு கேட்டார். கேட்டதுக்கு பலி கேட்டதுக்கு, ஹியநாதா, நானா அநாதன், எனக்கு நாதனே கிடையாது அப்படின்னா. என்ன நாதா எஸ் நான் சொன்னா, இவனுக்கு ஒரு நாதன் உண்டோ, எம்பெருமான் தான் சர்வோத்தமனாச்சே புருஷோத்தமனாச்சே, அவனுக்கு மேல ஒருத்தன் கிடையாது தெரிஞ்சா, இவன் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடுறாரு ஆண்டாள் பாயர் நிறைய, அதனால அப்பேற்ற உத்தமனவன் இவனுக்கு உகந்தவனே கிடையாது. அதை வெளியில சொல்லாம அநாதா, நான் அநாத ஒரு ஏழ அப்படின்னாரு. போயிட்டு போறது, சரி போயிட்டு போறது, உன் அப்பா தான் யாரு சொல்ல பாப்போம். கொஜ தவபிதா கைவ தவபிதா, உன்னுடைய அப்பா பேர் யாரு, எங்க இருக்காரு அப்படின்னாரு. நைவதாசம் ஸ்மராமி, அப்பாவையா நினைச்சு நினைச்சு பாக்குறேன், யார் அப்பான்னு தெரியல அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, என்ன என்ன பிரசவி, எங்க அம்மா என்ன பிரசவிக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா செத்து போயிட்டார் போட்டிருக்கு, அதனால அவரை நினைச்சு நினைச்சு பாக்குறேன், யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு குழந்தை. ஆமா, பகவானுக்கு அப்பா இருந்தா தானே மரதால சொல்ல நினைக்க முடியும், அவருக்கு தரப்பனா இல்லாதவர் தானே அவர். அதனால நைவதாதம் ஸ்மராமி இப்படி இரண்டு உருளாகவே பேசிட்டு வந்தார். அதுக்கு என்ன சரி போயிட்டு போறது, சிந்தே வீஷ்டம் வதஸ்வ, உனக்கு இஷ்டம் என்ன, எதுக்காக யாகத்துக்கு யாகசாலைக்கு வந்தேனே, உனக்கு ஏதாவது வேணும்னா கேட்டதை கொடுக்குறேன், அதை சொல்லு அப்படின்னு கேட்டார் பிரம்மச்சாரியை பார்த்து. அதுக்கு அவன் சொன்னான், திரிபத பரிமிதா பூமி, என் காலா ஒரு மூணு அடி மண்ணு வேணும், எனக்கு சொந்தமா பூமி இருக்கணும்னு ஆசை தெரிஞ்சா, அதனால என் காலால ஒரு மூணு அடி மண்ணு கொடுத்தா போறோம், அதை கொடுங்க அப்படின்னு கேட்டான். அல்பம் சின்ன உண்டு வழியோ சின்னவும் கொள்ளலாம், உன் காலால மூணு அடி அளந்தா எவ்வளவு இடம் இருக்கும், அதை போய் கேட்கறிய நீ, ரொம்ப குறைச்சிடலாம் அப்படின்னு நான் பலி. கிமன்யது, வேற என்ன இருக்கு அப்புறம், என்ன கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட வேற என்ன இருக்குன்னு அர்த்தம் புரியுதா, இந்த மூணு அடி மண்ணை தவிர வேற உனக்கு கொடுத்துக்க உனக்கு சக்தியே கிடையாது. ஆனா மூணு அடி மண்ணு கொஞ்சம் நினைக்கிறியா நீ, இல்ல இல்ல இல்ல, கைலோக்கியம் தத்துஜானேன், அதையே மூணு உலகமா நான் பெருக்கிப்பேன் புரியுதா, அதே மூணு உலகம் மூணு அடியே மூணு உலகமாக நான் நினைக்கிறேன். சில பேர் ராஜாவது சாமான வருவா, கொடுத்தாக்க போருமானா போறோம், ஏப்பா அச்சம் எதுவுமே பண்ணலாம் போட்டுருக்கு போறோம் அப்படின்பா. அத மாதிரி மூணு அடி மண்ணு கொடுத்தா போறோம், அத மூணு உலகமாக நான் நினைப்பேன் அப்படின்னு ஒரு அர்த்தம், அல்லது மூணு உலகமாக ஆக்கிப்பேன் அதனா அப்படின்னா. பலிமிதி நிகதன், இவ்வாறு பலி சக்கரவர்த்தியில பேசிட்டு இருக்க முடியாங்க. வாமனோ நஸ்தபாயாது, அப்பேற்ப வாமனம் என்ன காப்பாத்தட்டும் அப்படின்னு பேசுறாரு. இங்க வாமனன்னு ஒரு பேரு பாவம், வாமனன் என்ன அர்த்தம் அப்படிங்கிட்டோனாக்க, வாமனத்வா வாமன குள்ளனா இருக்கு அப்படின்னால வாமனன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது வாமேகி நீயதே இது வாமன, வாமேகினா வாமன்னா கல்யாண குணங்கள், கல்யாண குணங்களாலே அவன் போற்றப்படுகிறான் எப்பொழுதும், ஆகினால அவனை வாமனன் என்று சொல்லலாம். அல்லது வாமயதீதி வாமன், அதாவது சாப்பிட்டதெல்லாம் வெளியில சொல்ல முடியா வாயில் எடுக்க முடியா பண்றான் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தர் சொத்தெல்லாம் தன் கைவிட்டு போக முடியா பண்றான் அப்படின்னு அர்த்தம். ஆக வாமயதி வாமனாங்கிறதுனால பலி சக்கரத்தில் இருக்கக்கூடிய சொத்து அத்தனையும் வெளியே போக முடியா பண்ணி தன் திருலோகத்தை மூணு லோகத்தையும் அவனுக்கு கொடுக்குறான் அல்லவா, ஆகினாலேயே வாமனன் எடுத்த அவன் மலிவினிடமிருந்து மூணு லோகத்தையும் கக்கும்படியாக செய்தவன், ஆகினால வாமனஹான்னு சொல்லலாம். வாமனஹான்னா அழகன்னு கூட சொல்லலாம், ஒரு குள்ளமா இருந்தாலும் அந்த குடைகளை பிடிச்சு வரைச்ச அந்த அழகு இருக்க அப்பே ஏற்பட்ட அழகன். அதனால மூணு அடி மண்ணை கேட்டான், மூணு அடி மண்ணை கேட்டா என்ன ஆச்சு அவனுக்கு, உடனே மூன்று அடி மண்ணை அளந்துக்கோப்பா அளந்து கொடுக்குறேன் அப்படின்னா, அது எனக்கு சட்டபூர்வமாக கொடுக்கணும், அதாவது சாஸ்திரத்தில் எப்படி கேட்டோம்னாக்க, பொம்மநாட்டிகள் தத்தம் பண்ண தீர்த்தம் சேர்க்க தாரவார்த்து தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதனால இவர் தானம் கொடுக்க ஆரம்பிக்கிட்டு விந்தியாவளி அவனுடைய மனைவி வந்தா கிட்டக்க, வந்து பலி சக்கரவர்த்தி கையில கிண்டி இருந்தது, உடனே அந்த கிண்டியை பிடிங்கிட்டா, நீ தாரவார்த்து கொடுக்கக்கூடாது, நான் தான் தாரவா இருக்கணும், அப்போதான் சட்டபூர்வமாக ஆகும், அதனால அதுல பாக்கியம் தானம் கொடுக்கிற பாக்கியம் தனக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவ என்ன பண்ணா, அதை வாங்கிட்டு தாரவாத்து கொடுக்க ஆரம்பிச்சான். தாரவாக்கு ஆரம்பிச்சாலும் இல்லையோ, அப்ப என்ன பண்ணா, மிக்க பெரும்புகள் மாவலி வேள்வியல் தக்கது இதன்று தானம் விளக்கிய சுக்கரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கமிடந்தானே அச்சோ அச்சோ பெரியாழ்வார். என்ன மிக்க பெரும்புகள் மாவலி வேள்வியல், நான் நிறைய கேட்டதெல்லாம் அள்ளி கொடுத்து பெரிய யாகத்தை பண்ற மாவலி இருக்கானே, அவன் பண்ற யாகத்துல இவள் விந்தியாவளி தீர்த்தம் கொடுத்து தானம் பண்ண போற சமயத்துல அந்த தீர்த்தம் விழுந்தா தானே தானம் உறுதியாக ஆகும், அதனால அந்த தானம் பண்ணப்படாது அப்படிங்கிற எண்ணம் சுக்கராச்சாரியம், சுக்கராச்சார் அவருடைய ஆச்சாரியம், சிஷ்யனை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக அவர் என்ன பண்ணான், தக்கது இதன்று இது மாதிரி தானம் பண்றது நியாயம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி தானத்தை விளக்கினார். விளக்கின விளக்கினா என்ன பண்ணார், அந்த விந்தியாவளி கிண்டியிலேருந்து ஜலம் விழாவ பண்ணார். உடனே இவர் என்ன பண்ணார், வாமனார் கையில பவித்திரம் போட்டுருந்தார், பவித்திரங்கிறது எது பவித்திரமா இருக்கு, எம்பெருமானுடைய சக்கரத்தாழ்வான் இருக்காரன் அவர் பவித்திரமா அவதரிச்சு வாமனன் கையில பவித்திரமாக இருக்கார், அந்த பவித்திரத்தினுடைய நுனிய கிண்டிக்குள்ள விட்டு குச்சினார், குச்சின உடனே சக்கரத்தாழ்வான் அங்க அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு தானே தடுத்தார். அவருடைய கண்ணை போய் குத்தி எடுத்துக்கரங்கண்ணை துரும்பால் கிளறிய அப்படி பண்ண சக்கர கையனே அச்சோ அச்சோ ஓ. ஆக அந்த துரும்புவது சக்கரம் தான். அப்பேற்பட்ட எம்பெருமானே சங்கமிடந்தானே அச்சோ அச்சோ என்று பெரியாழ்வா பாராட்டுகிறார். ஆக அப்பேற்பட்ட வசந்த தானத்தை அவன் தடுக்க போனான், அது நடக்கல. அதனால இஞ்சாவளி தாரை வார்க்க மூணடு பண்ணைய தானம் பண்ணான். தானம் பண்ண உடனே பெருமாள் என்ன பண்ணார், திருவிக்கிரமனாக அதாவது வானலக விஸ்வரூபம் எடுத்தார். பெரிய ரூபத்து விஸ்வரூபத்தை எடுத்து அந்த அடியால அளக்க ஆரம்பித்தார். இதை பார்த்த உடனே இது சூது அப்படின்னு சொல்லிட்டு நமுச்சி அவனுடைய பிள்ளை இருக்கான், பலியனுடைய பிள்ளை அங்கேருந்து நமுச்சி அவன் அங்கேருந்து சண்டைக்கு வந்தான். என்ன சொன்னாவன், என் இது மாயம், எது முகம் மோசமா இருக்கு, இவ்வளவு மாயமா ஏமாத்துற வேலையா இருக்கு இதெல்லாம், என்ன பன்னறிஞ்சிலன், நீ மாயாவி ஏமாத்திடுவே அப்படின்னு எங்க அப்பா தெரிஞ்சுக்கல. தெரிஞ்சுக்காம அவனுக்கு தானம் பண்ணி விட்டார். முன்னைய வண்ணமே கொண்டு அளவா என்ன, தானம் கேட்கச்ச எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருந்துட்டு நீ இப்ப என்ன பண்ண அளக்கணும் அப்படின்னு வந்து தடுத்தான். அப்ப ஏற்பட்ட மண் உணமுச்சியை வானில் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ அச்சோ வெங்கடவானனே அச்சோ அச்சோ. உடனே அவன் என்ன பண்ணார், காரால ஒரு எச்சு எச்சினார், ஆகாசத்துல போய் ரவுண்ட் அடிக்கிறான் தெரிஞ்சா. அப்படி அவனை விலக்கி விட்டு தானத்தை வாங்க ஆரம்பிச்சார், வளர்க்க ஆரம்பிச்சார். ஆறு எம்பெருமான் அப்படி விஸ்வரூபம் எடுத்தார. அந்த விஸ்வரூபம் எடுத்து எல்லாரும் சேவிக்கிறார். சேவிச்சா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, ஆழியழ சங்கும் வில்லும் எழ திசை வாழியழ தண்டும் வாழும் எழ அண்டம் மோழையழ முடிபாதம் எழ அப்பன் ஊழியழ உலகங்கொண்டவாரே. கண்ணன் அவதரிக்கிச்ச எப்படி அவதரிச்சான், பஞ்சாயத்தனோட தான் அவதரிச்சான். ஆனா அந்த சின்ன உடம்புக்கு தந்தபடி குட்டி சங்கு குட்டி சக்கரம் குட்டி வில்லு அத மாதிரி சின்னதா வச்சுக்கிட்டு அழகா அவன் அவதரிச்சான். இப்ப இவர் சின்னவராவா இருக்காரு, இப்ப சின்னவரா இருந்தவர் பெரியவரா வளர்ந்துட்டார். இப்ப விஸ்வரூபம் எடுத்துட்டார், அதுக்கு தகுந்தபடி அந்த ஆயுதங்களும் அதே மாதிரி வளர்ந்தா தானே நல்லா இருக்கும். அவ்வளவு பெரிய உருவம் எடுத்து துணூண்டு சின்ன சங்கு சக்கரங்கள்லாம் வச்சிருந்தா என்ன இருக்கா இல்லையா, அதுக்கேத்தான் ஆழ்வார் சாதிச்சார். ஆழியழ பெருமாள் எழுப்பினாரோ இல்லையோ சக்கரம் பெருத்துன்னு ஒரு சரக்கு பெரிசா ஆடு சங்கும் வில்லும் எழ இன்னொரு இருக்கிற சங்கு வில்லு எல்லாமே எல்லாம் பெரிசா ஆரம்பிச்சுட்டு ஒரு சரக்கை கிளம்பிடுச்சு. திசை வாழியழ என்ன எங்க பார்த்தாலும் பல்லாண்டு பாடுறான் சந்தோஷமா. தண்டும் வாழும் எழ என்ன கையில் இருக்க முடியாது கேதை, அப்புறம் நந்தகங்கிற கட்கம் கத்தி இதெல்லாம் எழறது. அண்டம் மோழையழ ரிஷவளந்தா அண்டம் முட்டிக்கு மோ இல்லையோ அண்ணன் தள்ள அடிக்கப்படாது, அதுக்காக என்ன பண்ணிட்டு அதனுடைய குமிழி அதுவும் வசந்தது, கொஞ்சம் வசந்துகிட்டு தான் அந்த சமயத்தில். மோழையழ முடி பாதம் எழ எம்பெருமானுடைய திருவடிகளும் எம்பெருமானுடைய திருமுடியும் சிரசும் எழுந்தது. ஆக இப்படியாக எல்லாம் பெரிசாகி அப்பன் ஊழியழ உலகங்கொண்டவாறே இப்படியாக எல்லோருக்கும் சேமத்தை கொடுப்பதற்காக எம்பெருமான் இந்த உலகத்தை எல்லாம் தன் திருவடியாலை அளந்து கை கொண்டான் என்று பேசுவர் திருவாய்மொழியில. எப்பவும் பலத்தார் தானம் பண்ணா தானம் வாங்க போனா தானம் வாங்க போறோம் எப்படி இருப்போம் தெரியுமோ, அவனுடைய உறுப்புகள் எல்லாம் ஓடிக்கிண்டு ஐயோ போய் தளர் இழுத்து தானம் வாங்க வேண்டியிருக்கே என்கிற எண்ணத்தோட உடம்பெல்லாம் ஒடிக்கிண்டு கூனி குறுகி சிறுத்து போய் மெலிந்து இழைச்சவனா போய் எப்படியோ வாயால பேச முடியாம ரெண்டிடம் மூணுடம் என்ன கேட்கற என்ன கேட்கறேன்னு கேட்கணும் யஜமானம். அத மாதிரி அவ்வளவு மெல்லிய குரல்ல பேசுவான் வழக்கம். ஆனால் இவர் வாகனம் தானம் எழுந்த உடனே என்ன ஆச்சு, தானம் கேட்ட உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டார். இவர் கூனி குறுகல்ல தெரிஞ்சுதா, எல்லா அங்கங்கள்லாம் உள்ளுக்குள்ள அடங்கல்ல வெட்கப்படல, பெருசா வளர்ந்துட்டான். அப்படி பெருசா வளர்ந்தத அப்படி பெருசா வளர்ந்தார ரொம்ப தூரம் உயர போனாக்க சூரியலோகத்துல கிட்ட சூரியனை கிட்டக்கப்படும் போது திருவடி, அந்த திருவடிய சூரியன் கொடுத்துடுவானே அவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுமே அப்படின்னு நினைச்சார். அந்த பாதாசிரத்துல சுவாமியே இன்னொரு இடத்துல விக்ரம்ய பூமி மகிழாம் பலினா பிரதிஷ்டாம் தேவே பிரதாவனி திவம் பரிமாசுகாமே ஆசீததோ தினகரஸ்ய கரோபதாபாத் சம்ரட்சிதம் பதசரோஜம் உபரிய பூஸ்வம். பாதுகா தேவி நீ என்ன பண்ண தெரியுமா, இந்த உலகத்தெல்லாம் சேர்த்து அளக்க ஆரம்பிச்சார். பலி கொடுத்த உடனே அளக்க ஆரம்பிச்ச உடனே உலகத்தையும் மேலுலகத்தையும் அளக்க ஆரம்பிச்சார். அப்போ ஒரு கால் மேலே போச்சு. அப்படி போன காலத்துல மேல இருக்க முடியாது. தினகரோபதாபாது சூரியனுடைய கரம் கிரணம் இன்னும் கிட்டக்க இருக்கிறதுனால கொளுத்தும். அப்படியே இவர் திருவடியோ பேர்பட்டது பதசரோஜம் தாமரை வல்போன்னு மென்மையான திருவடி. அந்த திருவடியை காப்பாத்துறதுக்காக நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டார். அந்த நேர பாதுகா தேவி அங்க இருந்தாலும் ஆக பாதுகை போட்டுனபடியே உசரக்க அளந்திருக்கார். அதனால பாதுகா தேவி இருந்துட்டு அந்த வெப்பத்தினால எம்பெருமானுடைய தாமரை மலர்வோட திருவடி வாழாம இருக்கணுமே அப்படின்னு நீ காப்பாத்தினியே என்று சுவாமி ஆச்சரியப்படுகிறார். அத மாதிரி காப்பாத்த வசந்து அளந்தார். பூமியையும் வானத்தையும் ஆக இதை வச்சுட்டுதான் ஒரு பழமொழி சொல்லுவா, கள்ளனை நம்பினா நம்ம எல்லாம் குள்ளனை நம்பப்படாதுப்பா. ஏன்னு கேட்டா கள்ளன் என்ன பண்ணுவான், திருட போவான். திருடிட போறான் தன்னால முழிஞ்சுட்டே கும்பட்ட கட்டி தூக்கிட்டு போவான், அவ்வளவுதான் இருக்கும். ஆனா இந்த குள்ளன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டோம்னா முடிஞ்சது முடியாதுங்கிறது இல்ல. எல்லாத்தையும் உலகம் பூமியும் வான உலகத்தையும் ரெண்டையும் சேர்ந்தாப்புல அளந்து அத்தனையும் பிடிங்கி விட்டார் அவங்ககிட்ட இருந்து. அதனால இந்த பழமொழி ஏற்பட்டது குள்ளனை நம்பப்படாது என்று ஒரு வேடிக்கையாக சொல்லுவார்கள். ராமநாதத்தாரத்தை நாராயண பட்டத்தை வர்ணிக்கிற காலத்தில் யாச்சத்யேவம் யதி ச பகவான் பூர்ணகாமோஸ்மி சோகம் தாஸ்யாம்யேவ சிரமிதி வதன் காவிசப்தோ விதைத்யான் விந்தியாவல்யா நிஜதீதையா தத்த பாத்யாய துப்யம் சித்திரம் சித்திரம் சகலமபி சார்பயது தோய பூர்வம். மது சக்கரவர்த்தி இவன் வந்து யாசிக்கிற காலத்துல மற்றவாள்லாம் எப்படி தடுத்தாலும் கூட ச பகவான் பூர்ணகாமோஸ்மி சோகம் பெருமாளே வந்து எங்கிட்ட வாங்கிக்கிறாருன்னு சொன்னா அதை விட எனக்கு வேற என்ன பூர்த்தியாக வேண்டியது, எல்லாத்தையும் மற்றவனாக ஆகிறேன்னா என்று சந்தோஷப்பட்டுக்கிட்டு நான் கொடுக்கத்தான் போறேன் அப்படின்னு இந்தியாவளிய தீர்த்தம் கேட்க சுக்கராச்சார் தடுத்தாலும் கூட ஒன்னையும் கேட்காமல் தானத்தை பண்ணினான். அந்த விந்தியாவளி என்ன பண்ணா தீர்த்தத்தை சேர்த்து தீர்த்த முதல்ல திருடி அரும்ப பாஜ்யமாக சேர்த்தா, அதுக்கப்புறம் கையில சேர்த்து அவர் தானம் பண்ணி கொடுத்தார். ஆக இதுல என்ன இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியம், சித்திரம் சித்திரம் சகலமபி அப்படிங்கிறார். என்ன ஆச்சரியம், ஏதோ மூணடி மண் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு பெரிய உலகத்தையே எல்லாவற்றையுமே தானம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த பலி சக்கரவர்த்திக்கு கிடைச்சது. அதே சமயத்தில் விந்தியாவளிக்கு எம்பெருமானுடைய திருவடியை சோதிச்சு கூட தீர்த்தம் சேர்த்த அளவு இல்லையோ அந்த தீர்த்தம் திருவடிக்கு சேர்க்கக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைச்சது என்று சந்தோஷப்படுகிறார் பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தில். பிரணயாபராதே மானக்கிரகம் சமயிதும் மைஷீ ஜனானாம் உச்சாரயந்தி நினதைஹி தவ கர்ப்பரத்னானி உத்தாதம் அக்ஷரம் உபாஸ்ரய பாரதீனாம். ஸ்லோகம் 429. பிராயப்பதாவனி விபோஹ பிரணயாபராதே மானக்கிரகம் சமயிதும் மைஷீ ஜனானாம் உச்சாரயந்தி நினதைஹி தவ கர்ப்பரத்னானி உத்தாதம் அக்ஷரம் உபாஸ்ரய பாரதீனாம். பதாவனி பாதுகா தேவியே விபோஹோ பிரணயாபராதே. விபு சர்வோசரண்யன் எம்பெருமான் அவனுக்கு பிரணயாபராதே பிரணய கலகத்தினால அபராதம் ஏற்பட்டது. என்ன பிரணய கலகம் அப்படின்னு கேட்டோம்னா தம்பதிக்குள்ள இப்படி எப்போதுமே லோகத்தில் தம்பதிக்குள்ள கலகம் வர வழக்கம். என்னதா இப்ப அதே மாதிரி பிராட்டிக்கு பெருமாள் இடத்துல ரொம்ப கோபம். ஏன் இவ்வளவு கோபம் அப்படின்னு கேட்டோம்னாக்க அவரோட முகம் கொடுத்து பேசாம இருக்கா. இத பார்த்தா பாதுகா தேவி என்ன காரணம்னு ஊகிச்சா, விஷயத்த புரிஞ்சின்றது பாதுகா தேவி என்ன அப்படின்னு கேட்டா, இப்பதான வாமனாவதாரத்தை பத்தி பேசணும். வாமனாவதாரம் எடுத்தாரோ இல்லையே பெருமாள், அது என்ன அவதாரம்? பிரம்மச்சாரி அவதாரம். அதனால கூட மகாலட்சுமியை வச்சுக்கிறதுக்கு இல்ல, அதனால பிரம்மச்சாரியா இவருக்கு போகணும். அப்படி இருக்கச்சு என்ன பண்ணார் அவர், பிராட்டியே எப்பொழுதும் அலர் மேல் இறையும் கொஞ்சம் நிமிஷம் கூட பிரியாத பேரப்பட்ட அலர் மேல் மங்கை இவரை மாறுவாங்கிறார்கள் ஆழ்வார். அத மாதிரி என்றும் பிரியாத பிராட்டியோட கூடின திருமாரி உடையவனாச்சே எம்பெருமான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்த்தார். பிரம்மச்சாரி கிருஷ்ணா தினத்தினால உபவீதம் மாதிரி உணர் மாதிரி போட்டுக்கணும், அதனால பெரிசா பட்டையா உணர் மாதிரி போட்டுக்கிட்டார். போட்டுட்டு திருமாரூர்ல இருக்கும் ஞான லட்சுமிய அந்த மாந்தோல்னால மறைச்சுக்கிட்டார். மறைச்ச உடனே பிராட்டி பார்த்தா கொஞ்சம் எட்டி எட்டி பார்த்தா தள்ளி அப்ப சொன்னார், இந்த மாதிரி இப்ப தலைகளே இப்ப நீட்டாத, இப்ப பிரம்மச்சாரி அவதாரம் என்னது தெரிஞ்சுதான் நான் போய் அவங்ககிட்ட இது கேட்க போறேன், உங்க முருகத்தையும் பிடிச்சி வாங்க போறேன், போ நீ பாத்தியானா உன்னுடைய கடாட்சம் அவனுக்கு வந்துடும், அதனால நீ திரும்பியே பார்க்கப்படாது வெளியிருக்கூடாது, உள்ளே மறைஞ்சு நிற்கணும் நீ அப்படின்னு தலையை நீட்டாதே அப்படின்னு மறைஞ்சே இருன்னு சொல்லிட்டு கோபமாக என்ன பண்ணா அந்த மாந்தோலை எழுத்து போதுகின்று மகாபலி சக்கரவர்த்தி போனான். இப்படி பண்ணது கோபம் வந்ததே பார்க்கணும் பிராட்டிக்கு. கோபம் வந்துவிட்டா மனுஷால் என்னதான் செய்வாங்கிறது இல்லை, கோபம் பொல்லாது ரொம்ப பொல்லாது, குருதோகன்னால் குரு நபிங்கிறார். கோபம் கொண்டவன் வந்துட்டுனா உச்சஸ்தாயில கோபம் இருந்தாக்க குருன்னு கூட பார்க்க மாட்டான், குருவை கூட கொண்டுடுவான். ஆக கோபம் அவ்வளவு பொல்லாது. அப்பேற்ற கோபம் பிராட்டிக்கு வந்துடுச்சு. ஏன்னா தன் தலையை நின்றக்கூடாது வெளியில பார்க்கக்கூடாதுன்னு தர. அதனால ஒன்னு ரெண்டு பேருக்கு அதனால பிராட்டி முகம் கொடுத்து பெருமாளோட பேசுறது இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் கூட்டாலும் திரும்பி பார்க்கறது இல்லை. இப்படி இருந்தபோது இந்த பிரணய கழகத்தினால ஏற்பட்ட அபராதம் இருக்க இதை போக்கினாத்தான் தேவையில்லை. எஜமான ஆளுக்குள்ள எஜமான தம்பதி இல்லை, இப்போ ஒருத்தரும் கோபம் இருந்ததுனாக்க தாசாலா இருக்கிறவளுக்கு எப்போதும் கஷ்டம் இல்லையா. அதனால பாதுகாதேவி பார்த்தது ரெண்டு பேருக்கு சமரசம் பண்ணி வச்சிடணும். அவளுடைய கோபங்கிறது பிசாசு இல்லவா, அந்த கோப பிசாசை நம்ம விரட்டி பண்ணோம். லோகத்தில் மாந்திரிகன் பிசாச விரட்டுறேன்னு வருவான், வைதிக மாந்திரிகனா இருந்தா அவன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க நல்ல பிரணவத்தோட கூட அந்த உச்சாடனம் பண்ற பிசாசங்கள் உச்சாடனம் பண்ற ஆதரவன மந்திரங்களை சொல்லி அந்த பிசாச போக்கிடுவான். அத மாதிரி இப்போ இவ பார்த்தா பாதுகா தேவி தான் என்ன பண்ணா இந்த வேதங்களை உச்சாடனம் பண்ணாதான் சரி நல்லது, அப்பதான் இந்த கோபங்களுக்கு போகும், கோபம் வந்தா சரியா போடுவா ரெண்டு பேரும் தம்பதிகள் அப்படிங்கறதுக்காக வேதத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். வேதத்தை சொல்ல ஆரம்பிச்சா பிரம்மண பிரணவங்குறியாது ஆதா வந்தேஜ சர்வதா அப்படின்னு சாஸ்திரம், பிரம்மன்னா வேதம். வேதத்தை எப்ப சொன்னாலும் கூட அதனுடைய ஆதியிலையும் வேதத்தை முடிக்கிற காலத்திலையும் பிரணவத்தோட தான் சொல்லணும். ஆக பிரணவத்தோட ஆரம்பிக்கணும், பிரணவத்தோட முடிக்கணும். அப்படிதான் நாம இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒருத்தர் பெரியவாள் ஆரம்பிச்சு கொடுத்தா உடனே வேதத்தை பக்கத்தில் இருக்கிறா சொல்லுவா இல்லையா. அதனால பாதுகா தேவி என்ன பண்ணா இவளுடைய சிஞ்சிதம் இருக்கே இவருடைய ஒலி, இந்த ஒலியை தேசி நின்று உத்தரவிச்சிட்டாருனாக்க இவளுடைய கோபத்தை போக்குவதற்காக என்ன நல்ல மந்திரங்களை பிரணவத்தோட சொல்வதற்காக பிரணவத்தை ஆரம்பிச்சு பிரணவத்தை சொல்லி வேதத்தை சொல்வதற்கு ஆரம்பிக்கிறதோ என்னவோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு பாதுகா தேவியினுடைய இந்த ஒலி அப்படிங்கிறார். பிராயப்பதாவணி விபோகோ பிரணயாபராதே, விபோகோ எம்பெருமானுடைய பிரணயாபராதே பிரணயகலத்தினாலே ஏற்பட்ட கோபத்தினாலே பிராட்டிக்கு ஏற்பட்ட அபராதம் இருக்கேன் அது. அதனால என்னாச்சுன்னா மானக்கிரகம் சமயத்தும் மைஷீஜனானாம் ரங்கநாதனுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி நிலாதேவி இவர்களுக்கும் என்ன வந்துடுச்சு, இப்போ கோபம் வந்துடுது. அவர்கிட்ட என்ன பிடிச்சதுன்னா மானக்கிரகம், மானமாக ஒரு பிசாசி பிடிச்சுன்னு எடுத்து, அதாவது அகங்காரம், பிராட்டி கோபம் வந்துடுச்சு. ஆக கோபமாக பிசாசி பிடிச்சனோடனே இந்த கோபம் இருக்கிறவர்கள் மூணு பேரும் இம்பருமான பேச மாட்டான், முகம் கொடுக்க மாட்டான், இப்படி இருந்தால் ரொம்ப கஷ்டம். அதை போக்கணும்னு பார்த்தது பாதுகா தேவி. மானக்கிரகம் சமயதம் மகிஷி ஜனானாம் அதுக்காக என்ன பண்ணிட்டு உச்சாரயந்தேனதை தவகர்பரத்னானி தவகர்பரத்னானி பாதுகா தேவியன் உன்னுக்குள்ள அடங்கியிருக்க முடியாத ரத்தனங்கள் மடகதங்கள்லாம் இருக்கவில்லை உள்ள அதெல்லாம் என்ன பண்ணிட்டு ஒலி எழுப்பித்து என்ன ஒலி எழுப்பித்தது அப்படின்னு கேட்டவனாக்க உத்தாதம் அக்ஷரம் உபாஸ்ரய பாரதீனாம் உபாஸ்ரய பாரதீனாம் பாதுகாதேவியை ஆசிரியிருக்க முடியாத சொற்கள் எது வேதங்கள் எப்போதும் பாதுகாதேவியே வேதங்கள்லாம் எப்போதும் போற்றிக்கொண்டே இருக்கிறது அந்த அப்பேற்பட்ட வேதத்துக்கு வேதத்தை ஆரம்பிச்சு விடணும் இப்போ உச்சாரணம் பண்றதுக்காக அதுக்காக உத்தாதம் அக்ஷரம் வேதங்களுக்கெல்லாம் முதல்ல பிரணவத்தை சொல்லிதான் ஆரம்பிக்கணும் முதல் எழுத்து பிரணவம் எப்போதும் அதனால உத்தாதம் அக்ஷரம்னா முதல் எழுத்த ஆரம்பிச்சு கொடுத்தது ஆக உன்னுடைய ஒலியானது பிரணவத்தை உச்சரிச்சு வேதம் இந்த கோபத்தை ஓட்ட உச்சாரணம் பண்ணக்கூடியதான மந்திரத்தை தொடங்கி கொடுத்து அவருடைய கோபத்தை போக்க ஆரம்பிச்சது ஆக அப்பேற்பட்டது பிரணவ ஆரம்பம் மந்திரத்தை ஆரம்பிக்கிற பிரணவமோ என்று சொல்லும்படியாக இருக்கு உன்னுடைய ஒளி என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம் உத்பிரேட்சையாக சாதிச்சாரு அந்தஸ்தரேஷு பவனேஷு ஜிதேஷ்வ விஜ்ஞாஹ பிரத்யங்முகீம் பரிணமய்ய மனப்புருத்திம் ஆஸ்வாதயந்தி சரசம் மணிபாதரட்சே நாதாவசானசமயே பவதி நிநாதம் ஸ்லோகம் 430 அந்தஸ்தரேஷு பவனேஷு ஜிதேஷு அபிஜ்ஞாஹ பிரத்யங்மகீம் பரிணமய்ய மனப்பிரவருத்திம் ஆஸ்வாதயந்தி சரசம் மணிபாதரட்சே நாதாவசானசமயே பவதி நிநாதம் அந்த காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் வடதெரு காவேரி கரைகளில் நிறைய ஆசிரமங்கள் உண்டு காவேரி கரையிலையும் சரி காவேரிக்கு உட்புறத்திலையும் சரி என்ன நாணல்களாலே வேந்து சிறு குடிசைகளை அமைத்துக் கொண்டு அதில் இருந்து ஜபம் பண்ணுவார்கள் அப்போ தன்னுடைய நம்ம உள்ளே இருக்க முடியாத வாயு இருக்குன்னு இருக்கேன் 5 தினசான வாயு இருக்கு பானவாயு அபான வாயு உதான வாயு யான வாயு சமான வாயு என்றெல்லாம் சொல்வார்கள் அந்த வாயுனுடைய சஞ்சாரம் உள்ளே இருந்துட்டு இருக்கு அந்த வாயுனுடைய சஞ்சாரத்தை அடக்கணும் இந்த வாயுவோட சேர்ந்து மனசு என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க வெளிப்படத்தில் பகிர்முகமாக பிரவர்த்தி இருக்கு மனசுக்கு மனசு என்ன பண்றது கண்ணோட சேர்ந்து கண்டதெல்லாம் பார்க்கறது காதோட சேர்ந்து கண்டதெல்லாம் கேட்கிறது வாயோட சேர்ந்து கண்டதெல்லாம் சாப்பிட்டு ருசிக்கிறது சரிங்களா இப்படியாக ஒவ்வொரு இந்திரியத்தோட சேர்ந்து மனசானது பகிர்முகமாக வெளிவேலைகளை கவனிச்சுட்டு இருக்க வழிய உள்ளுக்குள்ள இல்லை அப்படி இருக்கிற காலத்துல இவ என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா அந்த பகிர்முகமாக போகக்கூடிய மனச அந்தர்முகமாக உள்புறமாக திருப்புவார்கள் பிரத்யங்முகியும் பரிணமைய ஆத்மா ஆத்மா ஜீவாத்மா ஜீவாத்மாவுடைய அந்தர்யாமியா இருக்கக்கூடியவன் பரமாத்மா அந்த ஆத்ம பரமாத்ம விஷயங்கள் விஷயத்துல அந்த மனசை ஈடுபடும்படியாக பரிணமைய மனப்பிரவருத்தியும் மனசை திருப்புவார்கள் அப்படி மனசை திருப்பியும் அப்ப என்ன பண்ணுவான் அந்த உள்ள இருக்க முடியாத பிராணவாயுவான வாயு சொன்னானே அந்த 5 வாயுக்குரிய சஞ்சாரத்தையும் கட்டுப்படுத்துவான் அந்த 5 வாயு சஞ்சாரத்தை கட்டுப்படுத்தி ஏகாகிரமாக பகவானையே தியானம் பண்ணிட்டு அப்படி இருக்கிற காலத்தில் அவளுக்கு பிரம்மசாட்சாத்காரம் ஏற்படும் அப்போ பிரம்மசாட்சாத்காரம் ஏற்பட்டா அப்போ சாட்சாத்கிரமான அந்த பிரம்மம் இருக்கேன் அவன் ஆறு சாட்சாத் ஸ்ரீ ரங்கநாதன் அவனுடைய திருவடியே நமக்கு உபாயம் அதனால் அந்த திருவடியை தியானம் பண்ணுவார்கள் திருவடியை தியானம் பண்ணும்போது சேவிச்சு தியானம் பண்ணும்பொழுதும் அவன் அடியில் இருக்க முடியாத பாதுகாதேவியை சேவை சாதிப்பான் அப்போ பாதுகாதேவியானவள் தன்னுடைய நாதத்தை எழுப்புகிறார் அந்த நாதம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க நாதாவசான சமயே பவதி நன்னாதம் நாதாவசான சமய முதல்ல உள்ளே இருக்க முடியாத பிராணவாயுக்களுடைய சஞ்சாரத்தினால ஏற்கப்பட்ட ஒரு நாதம் இருக்கோ இல்லையா அதெல்லாம் அவசான சமயே அதெல்லாம் முடியும் அப்படின்னு அர்த்தம் மனதை அடக்கி அந்த வாயுவிலெல்லாம் அடக்கிவிடுவான் அப்ப இந்த சமயத்துல பவதீனநாதம் வெம்பெருமான் பிரத்யட்சமாக அவனுடைய திருவிழில் இருக்க முடியாத பாதுகாதேவியை சேவிச்சுட்டு அந்த பாதுகா சேவத்திலிருந்து ஏற்படக்கூடியதான இந்த இது ஒரு ரசம் நாதம் இருக்கேன், அந்த நாதத்தை அனுபவிப்பார். அந்த நாதம் எப்படி இருக்கு அப்படின்னு ஆஸ்வாதயந்தி சரசம் மணிபாதரக்ஷே, சரசம் ஆஸ்வாதயந்தி அப்படின்னா ரசமாக ரசித்து அந்த பாதுகா நாதத்தை அனுபவிப்பார்கள். காதால பருகி பாதுகா நாதத்தை சந்தோஷப்படுவார்கள். ஆக பாதுகா நாதமானது கடைசியில எம்பெருமான் பிரத்யட்சமாகி அவனுடைய திருவடியில அதை ஜொலிக்கும் பொழுது அதனுடைய சப்தத்தை கேட்டு மனசுல ரசமாக சந்தோஷப்படுவார்கள். ஆகவே யோகிகள் மனதை அடக்கி பெருமாளை தியானம் பண்ணுகின்ற பொழுது பிரம்ம சாட்சாத்காரம் ஏற்பட்டு அப்பொழுது நமக்கு உபாயமா இருக்க முடியாத சரணங்களையும் சரணத்துக்கு அடியில் இருக்க முடியாத பாதுகைகளையும் மனசால தியானம் பண்ணி அந்த பாதுகாவினுடைய நாதத்தை காதால கேட்டு பருகி சந்தோஷமாக இருப்பார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதித்தபடி. தாட்சிண்யமத்ர நியதம் நியதா சுதாஸ்மின் இச்சுத்கதோ நியதம் அச்சுத பாதரக்ஷே பிரத்யேக சம்சித பதஸ்துதையே பவத்யோ சங்கர்ஷவாதைவ மத்யம மணி பிரணாதா. ஸ்லோகம் 431. தாட்சிண்யமத்ர நியதம் நியதா சுதாஸ்மின் இச்சுத்கதோ நியதம் அச்சுத பாதரக்ஷே பிரத்யேக சம்சித பதஸ்துதையே பவத்யோ சங்கர்ஷவாதைவ மத்யம மணி பிரணாதா. அச்சுத பாதரக்ஷே, அச்சுதன், அச்சுதன் என்றால் ந சாவயதீதி அச்சுதா, கை நழுவ விடாதவன் என்று அர்த்தம். ஆக தன் அண்டிய பக்தர்களை கைவிடாதவன் எம்பெருமான். அதே மாதிரி இந்த பாதிகைகளும் எம்பெருமானுடைய திருவடியை அண்டி இருக்கின்றன. ஆக அந்த பாதிகைகளையும் கூட விடாதவன், அதாவது எப்பொழுதும் இடதுகால் பாதுகைய இடது திருவடியிலேயும் என்ன வலது பாதுகையே வலது திருவடியிலேயே எப்போதும் சீட்டுக் கொள்வான், அதை ஒரு நாளும் மாற்ற மாட்டான். அதை மாற்றினாக்க இவாளுக்குள்ள ஒருத்தருக்குத்தர் இப்ப ஒரு போட்டியான பேச்சை சொல்ல போகிறோம், இது வருவதற்கு பிரசித்தியே இல்லாமல் போயிடும். ஆகினால அச்சுதபாதரட்சே மாற்றாமல் எப்பொழுதும் நழுவ விடாமல் எப்பொழுதும் வலது பாதுகையை வலது திருடியிலும் இடது பாதுகையை இடது திருடியிலும் சூட்டிக் கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அப்படி அவனாலே சூட்டிக் கொள்ளப்பட்ட அச்சுத பாதரட்சே எம்பெருமானுடைய பாதரட்சையே என்ன பாதுகையை பாதுகாக்கும் பாதிகளே என்று அதை சம்போதித்து பேசுகிறார். நீங்கள் இப்ப என்ன உங்களுடைய ஒலி கேட்கறது இப்ப எனக்கு அந்த பாதிக்குள்ள இருக்கக்கூடிய மணியனுடைய ஒலி கேட்கறத அதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது, என்ன சப்தம் எனக்கு காதல விளருது அப்படின்னு கேட்டாக்க பிரத்யேக சம்சித பதஸ்துதையே பவத்யோஹோ, நீங்க ரெண்டு பேரும் உத்தரவுத்தர் தான் அடைந்த திருவடியை பற்றி ஸ்தோத்திரமாக பேசுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். பிரத்யேக சம்சிதம், நீங்கள் ஒவ்வொருவரும் அசம்சிதம்னா நன்கு அடைந்த பதம் எம்பெருமானுடைய திருவடி இருக்க அதனுடைய துதையே அதை போற்றுவதற்காக நீங்கள் ரெண்டு பேரும் போற்றுகின்றீர்கள் என்று தெரிகிறது. அதுதான் இப்ப பாதுகையில இருந்து எழக்கூடியான ஒளி. அது எப்படி இருக்குன்னா சங்கர்ஷவாதைவ மத்தியம் அணி பிரணாதா, உங்கள் பாதியனுடைய உள்ளே இருக்க முடியான மணியனுடைய ஓசையானது சங்கர்ஷவாதைவ, நீங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஏதோ பூசல் ஏற்பட்டு அந்த பூசல்ல ஒன்னுக்கு ஒன்னு பாதுகாவா திருவடிய போற்றி பேசுவது போல இருக்கு அப்படின்னார். என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டா, அதாவது பாதுகை இருக்க பாதுகை எப்படி இருக்கு, தாட்சிண்யம் அத்திர நியதம், அதுகிட்ட தாட்சிண்யம் நியதம்னார் தெரிஞ்சுதா, அதாவது தட்சிணம்னா வலது. ஆக வலது காதிலேயே திருவடியிலேயே அந்த வலத பாதுகா தேவியானவள் வலது காதையே ஆசிரிச்சிருக்காள். அவள் பேசுறாள் இப்போ, அதாவது வலது பாதுகையை ஆசிரியத்த வலது திருவடி இருக்க அந்த திருவடியினுடைய பெருமையை பற்றி வலது பாதுகை பேசுறது. இந்த திருவடியினுடைய பெருமை எத்தகையது தெரியுமா, இதுக்கு தாட்சிண்யமத்ர நியதம், இந்த திருவடிக்கு தாட்சிண்யம் ரொம்ப உண்டு. தாட்சிண்யம்னா குணம் தெரிஞ்சா, தாட்சிண்யங்கிற குணம் உண்டு. அதாவது தாட்சிண்யம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னாக்க ஒன்னும் வலதா இருப்பதுன்னு அர்த்தம், இடதாக இல்லாமல் வலதாக இருப்பது. அதனால வலது திருவடியில இருக்கிறதுனால இந்த திருவடி வலதாக இருக்காது. அதோட கூட அதுகிட்ட ஒரு தாட்சிணியம் இன்னொன்று உண்டு. என்ன அப்படிங்கிட்டால், தாட்சிணியம்னா சாமர்த்தியம் பொருள் கொள்ளலாம். அப்படி பொருள் கொண்டா